சாந்தா க்ளோஸ் வரவா, ஒரு சேக கீதம் பாடி சாந்தா க்ளோஸ் வரவா, தோளில் பாண்டம் கேட்டி சேகத்தின் சம்மானம் கொண்டு வருவி. தேவன் தன்ன சொல்றான்.